நேயத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களே, எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் மூன்றாவது ஹலீஃபா ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபி என்றால், அவர்களுடைய வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குணத்திற்கு, அவருடைய இயற்கையான மிசாஜுக்கு ஒரு நேர் மாற்றமான இயற்கை குணத்தை கொண்டவர்களாக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், மிக மிக மிருதுவானவர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் அடுத்தவர்கள் சொல்வதனாலோ அல்லது அடுத்தவர்கள் பேசுவதனாலோ தனக்கு எந்த தீங்கு வந்தாலும் சரி, அதனால் எந்த விதமான கோபமும் படாத, எந்த விதமான ஆவேசமோ ஆத்திரமோ படாத மிக மிக மிருதுவான சஹாபி. எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய இந்த குணமே பின்னாளில் முஸ்லிம்கள் கையாலேயே ஷஹீதாகக்கூடிய நிலைமை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த வரலாற்றை இன்ஷால்லாஹ் நாம் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். அந்த அளவுக்கு மிக மிக ஒரு சாஃப்ட் கேரக்டர் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் சஹாபி ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் மக்காவிலே உமையா வம்சத்தை சார்ந்தவர்கள். உமையா வம்சம் மக்காவிலே உள்ள பிரபலமான சில கோத்திரங்களில் ஒரு முக்கியமான கோத்திரம் தான் இந்த உமையா கோத்திரம். அந்த உமையா கோத்திரத்தோடு சேர்ந்தவர்கள் தான் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல ஆரம்பித்து ஒரு சில வருடங்களிலேயே ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்னாருக்கு இஸ்லாத்தை சொன்னது ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஹதரத் அபூபக்கர் தான் ஒரு முறை உஸ்மான் அவர்களோடு கொண்டிருந்த நெருங்கிய நட்பின் காரணமாகவும் நெருக்கமான தோழமையின் காரணமாகவும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, நீங்கள் இது போன்ற ஒரு சிறந்த மனிதராக மிருதுவான மனிதராக இருக்கின்றீர்கள், நல்லது எதே கெட்டது எது என்று திரித்தறியக்கூடிய மனிதராக இருக்கின்றீர்கள், நீங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய இறுதி மார்க்கமான தீன் அல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹதரத் உஸ்மானை கூப்பிட்டு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காணுகின்றார்கள். சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு திரும்ப வரும்பொழுது அந்த கனவிலே அவர்கள் காணும் காட்சி என்னவென்றால், ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், நல்ல ஆழமான நித்திரை. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது கனவுலேயே, யாஹல மக்கா, மக்காவாசிகளே, கூமோ, உங்களுடைய ஊரில் பக்கம் எழுந்து போங்க, உங்க ஊருக்கு எழுந்து போங்க, மக்காவாசிகளை எழுந்திருங்க, என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க? அது அத்தா அஹமது, அகமது என்ற கடைசி காலத்து நபி வந்து விட்டார், எல்லாம் எழுந்திருக்கீங்க, எழுந்து உங்க ஊருக்கு போங்க என்று ஒரு வித்தியாசமான சப்தத்தை அவர் கனவிலே கேட்கின்றார். ஏறி நம்ம மக்கள் தானே போய்கிட்டு இருக்கோம், ஏன் நம்மளை பார்த்து தெரியும் இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாம மறுநாள் ஊருக்கு வந்த பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்றார்கள், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அது யார், அது யாரோ அகமது ஒருத்தர் வந்திருக்காரோ, அவர் வந்துட்டாரு புரட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கனவுல சப்தம் கேட்டேன். அது என்ன செய்தின்னு கேட்ட உடனே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹதரத் உஸ்மானுக்கு இஸ்லாத்திய அழைப்பை கொடுக்கின்றார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நேரா அரக்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிக்கொண்ட வரலாறு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறிய தகப்பனார் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ். ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் என்ற அவனுடைய சிறிய தகப்பனார் என்ன பண்றாருன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசு 28-30 வயசு தான் இருக்கும், கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டு மரத்தில் கட்டி வச்சுறாரு. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கட்டி வச்சு, நீ மதம் மாறுறேன் கேள்விப்பட்டேன், முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றின கேள்விப்பட்டேன், நீ அந்த மார்க்கத்தை விட்டு விடும் வரை நான் உன்ன அவுத்து விட மாட்டேன், நான் உன்னை அவுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுறாரு. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அத நான் இஸ்லாத்துல இல்லைன்றாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லல, நான் இஸ்லாத்துல தான் இருக்கிறேன், அந்த இஸ்லாத்தின் பக்கம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறிய தாப்பனால அழைக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. ஆனா அவர் கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய வாகத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு, நீ இஸ்லாத்தை விடுமுறை உன்னை அவுத்து விட மாட்டேன்னு போயிடுறாரு. ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வர்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹு பசியோட பட்டினியோட அப்படியே கட்டப்பட்டிருக்கிறாங்க. கேட்கிறாரு, என்னப்பா நான் உன்னை பார்த்தாலே உனக்கு ஏமேல, உன்னை பார்த்தாலே எனக்கு இறக்கமா இருக்குது, சொல்லி இஸ்லாத்தை விட்டு சொல்லி அவுத்து விட்டுறேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அவுத்து முதல்ல நான் அவுத்து விடுங்க, அப்புறம் நான் ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை கேட்டு வந்து சொல்றேன், அவர் தரப்பா விட சொல்றேன், இல்ல அவர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். இப்படி அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அவனை சிறிய தாப்பனார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. கடைசியில் இவங்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து அவனை சிறிய தாப்பனார் ஹக்கம் இப்னு அபுல்லாஸ் என்ன பண்ணுறாருன்னா, இவரு தன்னுடைய உறுதியிலேருந்து மாறுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரா அவுத்து விட்டுறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு மகள்கள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலாவையும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு மகள்களையும் அபுலஹாபுடைய இரண்டு மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அபுலஹாப் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாப்பனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாப்பனார் அபுலஹாப். அப்ப சிறிய தாப்பனார் ரெண்டு பிள்ளைங்களுக்கு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அபுலஹாப் காஃபிரா இருக்கிறான், இஸ்லாத்துக்கு எதிரியா இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமா இருக்கிறாங்க. ஆனா அப்ப இந்த சட்டம்லாம் வரல, முஸ்லீம் முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணுங்கிற சட்டம்லாம் வரல. நபி ஸல்லல்லாஹு ரெண்டு மகளையும் அபுலஹாபுடைய உத்பா உதைபா என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் அழைச்சி சஃபா மலைக்கு பக்கத்தில் கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பதான் அந்த பிரச்சாரம் பண்றாங்க, இந்த மலைக்கு பின்னால இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா குறைசியிலும் அவன் நம்புவான், ஏன் சொன்னா அந்த சாதி கலமி எங்களுக்கு மத்தியில் நீங்க தான் வந்து உண்மையாளராக இருந்தீங்க, இதுவரை எங்களுக்கு மத்தியில் நீங்க பொய்யே பேச கிடையாது, அதனால ஏ சொன்னால் நாங்கள் நம்புவோம் அப்படின்றாங்க. அப்ப அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன், நாளை மறுமை ஒன்று வர இருக்குது, அந்த மறுமையில நீங்க அல்லாஹ் விசுவாசம் கொண்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு வெற்றி, இல்லைன்னு சொன்னா இந்த கொள்ளைக்காரர்கள் உங்களை மீது வந்து தாக்கினால், ஒரு படையினர்கள் உங்களை மீது தாக்கினா உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுமோ அதைவிட மோசமான பாதிப்பு மறுமையில ஏற்படும், அதை எச்சரிக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே குறைசிகள் கூட கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. சரி என்ன இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையை சொல்ல உண்மைதான் சொல்றாரு, பொய்ய சொன்னது கிடையாது. இப்ப அவர் திடீர்னு இப்படி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது நான் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ அபுலாப் என்ன பண்றான் அப்படின்னு குறைசிகளுடைய முகத்தை பாக்குறான், கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கருத்தை யோசிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அபுலாப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய கருத்தை குறைசிகள் யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டு கை நிறைய மண்ணை அள்ளினான், ரெண்டு கை நிறைய மண்ணை அள்ளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல தூக்கி வீசி, தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, நாசமா போக, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டியா, ஏதோ எதுக்கோ கூப்பிடுன்னு சொல்லி வந்தோம், இதுதான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ரெண்டு கரங்களால மண்ணள்ளி தூக்கி வீசி, தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, நாசமா போக, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுலஹாபுடைய இந்த காரியத்தை தாங்கிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வால இந்த காரியத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல, தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மண்ணத்தை கேள்வியில அல்லாஹ்வால பார்க்க முடியல. அல்லாஹ் என்ன பண்ணா, நபியே உங்களுடைய முகம் நாசமாகும் சொல்லி அந்த அபுலஹாப் விட்டு கையிலே மண்ணல்ல வீசினா உங்களுடைய முகம் ஒருபோது நாசமாகாது. தப்பத் யதா அபிலஹாப், அபுலஹாபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும். எந்த இரண்டு கரத்தினால மண்ணல்லி உங்களுடைய முகத்துல வீசினானோ அந்த அபுலஹாபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னான். இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, பெருமானாருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கள் ரெண்டு பேரும் அபுலஹாபுடைய மகனுக்கு மனைவியா இருக்கிறதுனால அபுலஹாபுடைய மனைவி உம்மு ஜமீல் மோசமான சூனியக்காரி, மோசமான கிழவி. அவள மாதிரி குடும்பக்காரி, குடும்பக்காரி மாமியார் யாரும் பார்க்க முடியாது. அவள் என்ன பண்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு காட்டத்தின் வெறுப்புலையும் அவங்களோட ரெண்டு மகள்களையும் சித்திரவதப்படுத்துறா. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலாவையும் ருக்கையா ரலியல்லாஹு தஆலாவையும் சித்திரவதப்படுத்துறா. இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த தப்பத்தை தான் சொல்லாத இருக்கிறான். தப்பத்தை தான் அபீல ஹபீம தப்பு மா அகனா அனுகு மாலுகு ஒமா கசம் அவனுக்கு மக்கள பெரிய பணக்காரனா இருக்கிறான், நிறைய சம்பாத்தியம் பண்ணி நிறைய பொருள்கள் சேர்த்து மக்கள பெரிய விஐபியா சம்பாத்தியம் பண்ணி பெரிய பணக்காரனா இருக்கிறான். அவன் சேர்த்து வைத்த செல்வமோ, அவன் சேமித்து வைத்த செல்வங்களோ மறுமையிலே அவனை விட்டு அந்த அதாபை விட்டு தடுக்காது. அவர் ரெண்டு கரங்கள் நாசமாறு நாசமாறுதான். கொழுந்து விட்டெறியக்கூடிய நர நெருப்பிலே அவன் நுழைவான். கொழுந்து விட்டெறியக்கூடிய நர நெருப்பிலே அவன் நுழைவான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய விரக சுமக்கக்கூடிய நிலையில் அவனுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவாள். அவனுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவாள். அவளுடைய கழுத்திலே ஈச்சம் கயிற்றினால் முறுக்கேற்றப்பட்ட கயிறினால் அவள் கழுத்து கட்டப்பட்டு அவள் நர நெருப்பிலே தூக்கி வீசப்படுவாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா இறங்கணும். இந்த சூரா இறங்கின உடனேயே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சஹாபாக சொல்றாங்க, இது யார் சம்பந்தமா இறங்கின ஆயத்து, யாரு யார் சம்பந்தமா இறங்கின சூரா? அபூலாவு சம்பந்தமாவும் அவருடைய மனைவி உம்மு ஜமீல் சம்பந்தமாவும் இறங்கின சூரா. இதுல அல்லாஹ் விரக சுமக்கக்கூடிய பெண் அல்லாஹ் சொல்றானே, ஏன் விரக சுமக்கக்கூடிய பெண் சொல்றாங்கன்னா, இதுக்கு ரெண்டு விதமான கருத்து சொல்லப்படுது. ஒண்ணு என்ன சொன்னா, இந்த உம்மு ஜமீல் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு தேவையான விறகு போல அவங்க சுமந்துட்டு வருவான். காட்டுல போய் சுள்ளி குச்சி விறகு இதெல்லாம் சுமந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வருவான். அதான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி நரகத்து போவான்னு சொல்லி. இன்னும் சில முப்பசில விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அபூஜகல் நரகத்துல போவான் அப்படின்னு சொன்னா, அந்த அபூஜகளுடைய நரகத்திற்கு தேவையான நெருப்பு எரிவதற்கு தேவையான விறகை யார் சுமந்துட்டு போவா? இந்த உமுஜவெல்லாம் சமந்துட்டு போய் நரகத்துல ஒன்று கொண்டு வா. அப்ப அபூஜவல் நரகத்துல எரிவதற்கு இவெல்லாம் என்ன பண்ணுவா, விரைவு கொண்டு போய் போடுவா அப்படின்னு சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. ஹயர் எப்படியோ அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த அபூலாவை பத்தி உமுஜவில பத்தி சூரா இறங்கின உடனே அபூஜவல் கடுமையான கோபம் வந்துருச்சு. கடுமையான கோபம், ஒரு நேரம் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் ரெண்டு மக்கள்கிட்ட சொல்றான், என்னன்னு சொன்னா, இந்த பாரு முகமது இதுவரை சாதாரண எதிரியா இருந்தாரு, இப்ப எனக்கு உயிர் எதிரியா மாறிட்டாரு. என உலகத்துல பெரிய எதிரி அவர் தான். இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூலாவுக்கு என்ன உறவு, என்ன உறவுங்க, சித்தப்பா மகா உறவு, சித்தப்பா மகா உறவு. ஆனா அபூஜல் என்ன பண்ணா, இனி இந்த முகமது விட மாட்டேன், அதனால அவருடைய ரெண்டு மக்களும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, ரெண்டு பேர் தலாக்கு விட்டுருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரெண்டு மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மகளையும் தலாக்கு விட்டுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ருக்கையா ரலியல்லாஹு தஆலாவும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பெருமானா சொல்லாது கடுமையான வேதனை படுறாங்க, தன்னை கட்டி கொடுத்த ரெண்டு மகளையும் இந்த மாதிரி தலாக்கு விட்டு அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லி கடுமையா வேதனை படுறாங்க. சரி, இந்த நேரத்தில் சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள ஒரு மூட பழக்கம் சில பேர் இருக்குது. நம்ம சில மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, தொழுகையில வந்து தம்பத்திதா சுரா ஓதக்கூடாது. தொழுகையில் என்ன ஓதக்கூடாதான், தம்பத்திதா சுரா ஓதக்கூடாதான். ஏன்னு சொன்னா, இந்த சூறாவில் யாரெல்லாம் செய்யறானா, யார அபூலாவன் பாக்கூடாதான், ரசூலுல்லாஹி சச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்பா அல்லாஹ் இதெல்லாம் சபிக்கிறதுனால அந்த சூரா நினைப்பட அடிக்கடி கூட கூட சூர கொள்ளுகையில ஓதக்கூடாதான். சார், எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், அபூலா ரசூலுல்லாவுடைய சித்தப்பாவா இருக்கட்டும் பெரியப்பாவா இருக்கட்டும், அவன் யாரு, அவன் அல்லாஹோட காஃபியா தான் பாக்குறான். ரசூலுல்லாவுடைய சித்தப்பான பாக்கல. ஏன்னு சொன்னா, அவன் ரசூலுல்லாவை எப்படி பாக்கல, அவன் ரசூலுல்லாவை எப்படி பாக்கல, தன்னுடைய மகனா பார்க்கல, அவன் தன்னுடைய அண்ணன் மகனா அவன் பார்க்கல. அதான் என்ன பண்ணா, ரெண்டு கை நிறைய மண்ணில் ரசூலுல்லாஹி முகத்தை தூக்கி வச்சுட்டு போனா. எப்ப அவன் வந்து ரசூலுல்லாஹி மகனா பார்க்கலையோ, அப்ப அல்லாஹ் என்ன பண்ணல, அவனை ரசூலுல்லாஹி சித்தமாவ பார்க்கல, அவன் காசிரா தான் பார்த்தான் அல்லாஹ். அதனாலதான் பகிரங்கமா குரான்ல எந்த காசிர இந்த மாதிரி வெறுக்கப்படல, பேர் சொல்லி எந்த காசிரையும் அல்லாஹ் பேர் சொல்லி சபிக்கல. இந்த அபூலஹபத் அவர் தப்பத்திய தான் அபீல ஹபீத் அபூல அப்படி ரெண்டு கரங்கள் நாசமாகட்டும். எப்ப அல்லாவே அவரை தீர்மானிச்சு இவன் காசிரு நரகவாதி அவனுடைய கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு அல்லா தீர்மானிச்சாரோ, அதுக்கப்புறம் ரசூல்லாவுடைய சித்தப்பா மேல கொண்டு போய் பாச வைக்கிறது நமக்கு என்ன உரிமை இருக்குது? நமக்கு என்ன உரிமை இருக்குது? அதனால நம்மள சில பேர் பெரிய மூடத்தனம் சொன்னா இது வந்து ரசூலுல்லாஹி சித்தப்பாவது. இதுல இது என்ன காரணம் சொன்னா, ஷியாக்கள் ஒரு குரூப் இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம்ல, இன்ஷா அவங்கள பத்தி நாளை கழிச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு வரும்போது அவங்கள பத்தி வரும். அலி ரலியல்லாஹு வரலாறு சொல்லும் பொழுது அவங்க எப்படி உருவானாங்க, எப்படி வந்தாங்க, ஷியாக்களை பத்தி. இந்த ஷியாக்கள் என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மேல அளவு கடந்த முஹப்பத், பெருமானாருடைய குடும்பத்து மேல அளவு கடந்த முஹப்பத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்து மேல முஹப்பத் வைக்காம யாரும் இருக்க கூடாது. முஹப்பத் இருக்கிறவங்க, முஹப்பத் இல்லாதவங்க உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின மீது எல்லாருமே முஹப்பத் வைக்கணும். ஆனா அந்த ஷியாக்கள் என்ன அளவு கடந்த முஹப்பத்து எந்த அளவுக்கு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, யா அப்பாஸ் அப்படிங்குவாங்க. அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரா தெரியாதா? அப்பாஸ் சின்னத்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய தகப்பனார், சித்தப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரொம்ப அபரிமிதமான முஹப்பத்து, அபரிமிதமான முக்கியத்துவம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அபரிமிதமான முக்கியத்துவம். இந்த ஷியாக்களை எப்படி உருவானாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு கலிபா வரது தகுதியானது யாருதான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபுபக்கர் உமர் உஸ்மான் அவுது பில்லாஹ் மூணு பேர் அவங்களை ஏமாத்திட்டாங்களாம். அதனால இன்னைக்கு இந்த ஷியாக்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவாங்க. மதீனாக்கு போறாங்க ஷியாக்கள், மதீனாக்கு. மதீனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்துல நின்று அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அப்படிங்குவாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அப்படிங்குவாங்க. அவங்களுக்கான துஆ செஞ்சுட்டு அடுத்த கபரு அபுபக்கருடைய கபரு, அதுக்கு பதிலாக யாருடைய கபரு, உமருடைய கபரு. இந்த ரெண்டு கபருக்கு முன்னாடி நின்று நாவு கூசாம சொல்லுவாங்க, அல்லாஹும் அல்லாஹுமா லானன் கபீரா, நவுது பில்லா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் நீ நாசமாக்குவதற்கு சபிப்பாயாக, குடும்பத்துக்கு மேல அளவுக்கு அதிகமான முகப்பத்தை வச்சு, அளவுக்கு அதிகமான பிரியத்தை வச்சு அப்படி உருவானவங்க தான் இட்டு கட்டப்பட கதையை போல விட்டு இட்டு அவுத்து விட்டாங்க. பெருமானாருடைய குடும்பத்து மேல இல்லாத பொல்லாத கதையை போல அவுத்து விட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல ரொம்ப அதிகமான முகப்பத்து, அலி ரசூலுடைய மருமகன் இல்லையா, அவங்க மேல இல்லாத பல இட்டு கட்டப்பட்ட கதைகளை அவுத்து விட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அல்லாது, ஆனா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. என்ன தெரியுமா, ஆனா மதீனத்துல் இல்மி அலியும் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன், அலி வந்து என்னுடைய தலைவாசலா இருக்கிறாரு, அவ என்னுடைய கல்வியை பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க யார் வழியா வந்தா தான் முடியும், அலி வழியா வந்தா தான் முடியும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த ஹதீஸுமே சொல்லல, எந்த ஹதீஸுமே சொல்லல, இது ஒரு பொய். இது இந்த பொய்ய என்ன பண்ணாங்க, பெருமானாருக்கு அப்படி அவர்களால் இட்டு கட்டி பரப்பி விடப்பட்ட பொய்கள் ஒண்ணுதான். என்ன பொய், அபுலா தப்பத்தி சூரா குர்ஆன் ஓதக்கூடாது, ஏன்னா அல்லாஹ் யாரை சபிக்கிறான், அதுல யாரை சபிக்கிறான், ரசூலுல்லாஹி சித்தப்பாவை சபிக்கிறான் அதுல. அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சூறாவை அதிகமா ஓடக்கூடாது. ரசூலுல்லாஹி சித்தப்பா வந்து நமக்கு உயிர் மாதிரி, ஆனா ரசூலுல்லாஹி சித்தப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஹப்பத் வைக்க தப்பு இல்லை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஹப்பத் வைக்க தப்பு இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு முஹப்பத் வைக்க தப்பு இல்லை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தப்பு முஹப்பத் வைக்கிறது தப்பு இல்லை. அந்த முஹப்பத் எல்லை தாண்டிட கூடாது, எல்லை தாண்டி போயிடக்கூடாது. ஆனா காஃபிராகவே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நேரத்தில் எதிரியாகவே பார்த்து செத்து போனானே அபுலஹபு, அந்த அபுலஹபு மேல பிரிய வச்சு சூரா ஓதக்கூடாதுங்கிறது, இது ஷியாக்களுடைய ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம், வடிகட்டிய பித்தலாட்டம். அதனால அந்த தப்பத்தி தான் சூறாவை ஓதக்கூடாது, எந்த விதமான தடையும் கிடையாது, அதிகம் அதிகமாக ஓதுங்க, தப்பே கிடையாது. குரான் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் தொலைவில் ஓதுங்க. இந்த தப்பத்தி தான் சூறாவை குரானுடைய ஆயத்து குரான சூறாங்கிற அடிப்படையில் ஹாய் இந்த தப்பத்தி தான் சூறா இறங்கின உடனே அபுலஹபு என்ன பண்ணிடா அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களையும் தரத்தி விட்டுறான், தலா கொடுத்து தரத்தி விட்டுறான், ரெண்டு மகன்கள் சொல்லி தலா கொடுத்து தரத்தி விட்டுறான். தரத்து விட ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வேதனைப்படுறாங்க, நம்ம ரெண்டு பெண்ணுகளும் பாலா வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மூத்த மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாக்குறாங்க. ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ள யாரும் பார்த்தா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாங்க. ஏன்னா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப பெருமானாரும் பாக்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ரொம்ப பொருத்தம் தெரிஞ்ச உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ருக்கையாவை. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹிஜ்ரத் எங்க போறாங்க, அபிஷினியாவுக்கு முதல் ஹிஜ்ரத் போறாங்க. பாருங்க அந்த முதல் ஹிஜ்ரத்து தலைமை தாங்கி போனது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான், எங்க சொல்லிருக்கிறேன், தலைமை தாங்கி போனது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அங்க நஜ்ஜாஷி மன்னனுடைய சபையில அங்க தலைமையா இருந்து பேசுறது யாரு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இது கன்ஃபியூஸ் ஆக கூடாது. என்ன சார் திடீர்னு ஜாஃபர் தலைமையா இருந்தா இருக்கீங்க, திடீர்னு உஸ்மான் ரலியல்லாஹு தலைமையா இருந்தாங்க சொல்ல கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஜமாத்துக்கு தலைமையேற்று போனதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அங்க போய் பொறுப்பா இருந்து பேசுறது யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியாவுக்கு போறாங்க, தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மண் ஹாஜர் பி அஹ்லிஹி, அவ்வளவு மண் ஹாஜர் பின் அஹ்லிஹி பாத லூத்தின். நபிமார்களிலேயே இதுவரையில் உள்ள வரலாறுகளிலேயே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, லூத் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது ஒரு நபி, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு குடும்பத்தோட ஹிஜ்ரத் செய்த முதல் மனிதர் யாரு தான்? உஸ்மான் தான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க தன்னுடைய மனைவியை சேர்த்து அழைச்சுக்கிட்டு புறப்பட்டு போனது யாரு தான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா விட்டு மக்கா விட்டு புறப்பட்டு அபிசீனியாவுக்கு புறப்பட்டு போயிடுறாங்க. புறப்பட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அபிசீனியாவுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா, வழியில என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ எந்த செய்தியுமே தெரியல. அப்ப பெருமானா சொல்ல ரொம்ப வேதனைப்படுறாங்க, நம்முடைய மகளும் மருமகனும் போனாங்களே என்னாச்சு தெரியலையா, அபிசீனியா போய் சேர்ந்தாலும் நல்லபடியா இல்லையா தெரியலன்னு யோசிச்சு இருக்கும் பொழுது ஒரு குறைசி குலத்தை சார்ந்த பெண்மணி மதீனா வெளியூர்ல இருந்து மக்காவுக்கு வர்றா. வந்து சொல்றா, முகமதே அந்த பொங்கலை இஸ்லாத்தை ஏத்துக்கல. சொல்றா, முகமதே உங்க மருமகனையும் உங்க மகளையும் நான் பார்த்தனே மக்காவுக்கு வெளியில அப்படின்னாங்க. அப்ப நான் விசாரணை கேட்கறேன், ஆச்சரியமா அப்படியா, எப்படி பார்த்து எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்ற உடனே அது அந்த பெண்மணி சொல்றா, பாவம் புருஷனும் பொண்டாட்டியும் பரதேசி மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்கத்தையே பரிதாபமா இருந்துச்சு. தனியா போறாங்க ரெண்டு பேரும், புருஷன பொண்டாடி தனியா போறாங்க. அந்த அம்மா உங்க மகதான் வந்து ஒட்டகத்துல உட்காந்துருக்குது, உஸ்மான் தான் வந்து ஒட்ட கையில பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, பார்க்கத்தையே ரொம்ப பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் தனியா போனாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த பொங்கல் சொல்லாம ரெண்டு பேரும் தனியா தான் போறாங்க அப்படின்னு உடனே பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சாஹிபுக்குமா, அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் மூன்றாவது ஆளாக துணை இருப்பார். அவன் போற ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் நண்பான், அவங்களுக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு முதன் முதலாக மனைவியோட ஹிஜ்ரத் செஞ்சவர் முதன் முதல யார் தான்? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்படிங்கிறாங்க. ஹயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அபிசீனியாவுக்கு போறாங்க. அந்த அபிசீனியால போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கியிருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தங்கியிருந்த பிறகு மறுபடியும் மக்காவுக்கு வந்துடுறாங்க. திரும்ப வரும்பொழுது ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அப்துல்லா சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மக்காவில கொஞ்ச நாள்லயே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சேவல் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு சேவல் வந்து என்ன பண்ணிடுது, அந்த குழந்தையோட கண்ணை கொச்சிட்டு போயிருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை ரசூலா யாரு அது பேரப்பிள்ள, அந்த பேரனுடைய கண்ணை ஒரு சேவல் கொத்திட்டு போயிடுது. அந்த சேவல் கொத்திட்டு போனதுல என்ன ஆயிடுது, அந்த கண்ணை காயம்பட்டு கண்ணு வீங்கிடுது. கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை செப்டிக் ஆகி இறந்துருது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை இறந்துருது. இதுதான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு மூலமா பிறந்த குழந்தை. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியோட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு போறாங்க, எங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது சகோதரர்களே, அங்க போய் முதல் வருஷத்திலேயே பத்ர் போர் நடக்கிற நேரத்தில், பத்ர் போர் நடக்குது அந்த நேரத்தில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான சுகவீனம் அடைஞ்சு படுத்த படுக்கையாயிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றாங்க, உஸ்மானே நீங்க வந்து பத்ருக்கு வர வேண்டாம், உங்க மனைவியை கூட வந்து பாத்துங்க, அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க, திரும்பி வர வேண்டாம் சொல்ற, நீங்க பத்ருக்கு வர வேண்டாம் சொல்லி ரசூலுல்லாஹி பத்ருக்கு போயிடுறாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்ல அவங்களால கலந்துக்க முடியல. பத்ர் போர் முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றியோட திரும்பி வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சோக செய்தி காத்துக்கிட்டு இருக்குது, ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. பெருமானாருடைய மூத்த மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து கடுமையான மனசு கஷ்டப்படுறாங்க. ஹயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வேலையில பார்க்க ஆரம்பிச்சாங்க, அடுத்த பணிகளை வேக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ருக்கையா மறக்கவே முடியல. அவ்வளோ வருத்தப்படுறாங்க, அவ்வளோ வேதனைப்படுறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவியை நினைச்சா சோகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஸ்மான் கிட்ட கேக்குறாங்க, உஸ்மானே என்ன மனைவியை நினைச்சா ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, உன் மனைவி இறந்துடா நினைச்ச சோகமா இருக்கிறீங்க, என்ன பண்ற, அல்லாஹ் நாட்டம் அதை விட்டுருங்க, அடுத்த வேலையை பாருங்க, எனக்கு தான் மகளே இருந்ததா, நான் வருத்தப்பட்டு சோகமா இருந்தேன், அப்புறம் நான் சோகமாக இருந்த அடுத்த பணிகளை பார்க்க முடியாது, அடுத்து மார்க்கெட்டுக்காடி பணி செய்யுங்க அப்படின்னு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார சொல்லலாம், நான் என் மனைவி இறந்தது கூட வருத்தப்படல, அது ரெண்டு நாள் மூணு நாள் வருத்தம் இருந்துச்சு, அது மறந்து போச்சு. ஆனா இப்ப எனக்கு தீராத வருத்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு அறுந்து போயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு மத்தியில் என்ன உறவு இருந்துச்சு? மாமனார் மருமகங்கள உறவு இருந்துச்சு, அந்த உறவு அறுந்து போச்சே, அதனாலதான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மானே ஏன் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க இன்ஷா குடிசிக்கு அல்லாஹ் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஹுசைன் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹுசைன் இறந்து போயிறாரு. இறந்து போனவுடனே இந்த அம்மா 19 வயசு, யாருக்கு, ஹப்சா ரலியல்லாஹு தஆலாவுக்கு 19 வயசு, சின்ன இளம் வயசுல விதவையாயிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வருத்தப்பட்டு யோசிக்கிறாங்க, சரி இப்போ உஸ்மான மனைவி இறந்திருக்கிறாங்க, உஸ்மான மனைவி இறந்திருக்கிறாங்க, ஹப்சா கணவன் இறந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா உஸ்மான்கிட்ட கேட்கலான்னு போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்முடைய ஹப்சா வந்து அபூபக்கர் கல்யாணம் பண்ணி வச்சாண்ணா, அபூபக்கர் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி வச்சானு சொல்லிட்டு நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க. போய் இந்த மாதிரி ஹப்சா வந்து விதவையாயிட்டா, இளம்பெண் ஆயிருக்கா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் என்ன பண்ணிருந்தாங்க, இல்ல எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி, அதாவது ஒரு ஒழுங்கான பதில் சொல்லாம அப்படி தட்டி கழிச்சிடறாங்க. தட்டி கழிச்சு நேரம் உஸ்மான் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்றாங்க, உஸ்மானே நீங்களா ஹப்சா கல்யாணம் பண்ணீங்க, ஏன்னா நீங்க கணவன் மனைவி இல்ல, மனைவி இல்லாம மனைவி இழந்திருக்கீங்க, ஹப்சா கணவன் இழந்திருக்கிறா, அதனால நீங்க ஹப்சா கல்யாணம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப எனக்கு கல்யாண ஐடியாவே இல்ல, ஏன்னா என்னோட முதல் மனைவி என்னால மறக்க முடியல, எனக்கு என்ன கல்யாண ஐடியாவே இல்லைன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கடுமையான வேதனை ஆயிடுது, கடுமையான மனசு கஷ்டம் ஆயிடுது. என்னடா அவர் பக்கத்துல சொன்னா அவரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, உஸ்மான் சொன்னா அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா நம்முடைய மகள் அப்படி இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுறது தகுதியே இல்லையா, நம்ம மகள்கிட்ட நம்ம மகள் இந்த மாதிரி நல்லா கல்யாணம் பண்ணுறது தகுதி இல்லையா, தகுதியான மாப்பிள கிடைக்காதா அப்படின்னு கடுமையான வேதனைப்பட்டு பெருமானா சொல்லாத்து வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்த ஆறுதல் யாரு தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரசூலுல்லாஹி தான் சொல்லுவாங்க. ஹயர் உட்காந்துக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்து யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னப்பா என்ன விஷயம், இந்த மாதிரி என் மகள் ஹப்சா 19 வயசுல விதவை ஆயிட்டா, அவளுக்கு ஏதாவது நல்ல மாப்பிள்ளைய முடிக்கலாம்னு சொல்லி அபூபக்கர் போய் கேட்டேன், முடியாதுன்ட்டாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டேன், அவரும் முடியாதுன்ட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மனைவி மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை யாரும் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முறையிடுறாங்க. முறையிட்டவொடனே அதற்கு உஸ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே கவலைப்படாதீங்க, ஹப்சாவுக்கு உஸ்மான் மாப்பிள்ளையா கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க, உஸ்மான் மாப்பிள்ளையாக வருத்தப்படுறீங்க, நான் ஹப்சாவுக்கு உஸ்மானை விட மிக சிறந்த மாப்பிள்ளையை நான் தர்றேன், உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ளையை யாருக்கு தர்றேன், ஹப்சாவுக்கு தர்றேன், உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த மனப்பெண்ணை தருகிறேன், அதாவது உஸ்மானுக்கு ஹப்சா விட சிறந்த ஒரு பெண்ணை என்ன பண்றேன், உஸ்மானுக்கு தர்றேன், அதே மாதிரி ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ளை தர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்ன வருத்தம் இருந்துச்சு, பெருமானாருக்கு நமக்கு இருந்த அந்த பந்த அறுந்து போச்சேங்கிற வருத்தம் இருந்துச்சு, அந்த வருத்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, உஸ்மானுக்கு நிவர்த்தி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எனக்குள்ள பந்த அறுந்து போகல, நான் அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன வருத்தம் இருந்துச்சு, நம்முடைய ஹப்சாவுக்கு உஸ்மான மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்றாங்க, அந்த வருத்தத்தை நிறைவேற்றி வச்சாங்க, உஸ்மானோட சிறந்த மாப்பிள்ளையாக தன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்சாவுக்கு ஒப்படைச்சாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ரசூலுல்லாஹி கல்யாணம் பண்ணிச்சுக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இரண்டாவது மகள் உம்மு குல்சும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன பேருன்னா உஸ்மான் துன்னுரைன், ஜாமியல் குர்ஆன் காமில் ஹயா வல் இமான் துன்னுரைன், கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா, என்னங்க தலையில ஓதுறாங்கல்ல, அந்த துன்னுரைன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இரண்டு ஒளியை உடையவர், இரண்டு ஒளியை உடையவர், அதாவது ஒன்னு ருக்கையா என்ற ஒளி, இன்னொன்னு உம்மு குல்சும் என்ற ஒளி. இந்த இரண்டு ஒளி ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகளை அவங்க கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு துன்னுரைன் பேரு. ஆனா பிற்காலத்துல கொஞ்ச நாள்ல உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாயிடுறாங்க, அவங்களே ஆயிடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அப்ப உஸ்மான் ரலியா கடுமையான வேதனைப்படும் போது நபிசுல்லாம் சொல்றாங்க, உஸ்மானே எனக்கு 100 மகள்கள் இருந்திருந்தால் அத்தனை மகளையும் ஒருத்தி பின் ஒருத்தியாக ஒருத்தி பின் ஒருத்தியாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். என்ன பண்ண, ரெண்டு மகள் தான், 10 மகள் எல்லாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு இருந்த ரெண்டு மகள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பெருமான ஆறுதல் சொல்றாங்க. ஹையர் உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு இயற்கையான குணம் என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, ரொம்ப அதிகமா கூச்சப்படுவாங்க, ரொம்ப அதிகமா வெக்கப்படுவாங்க, வெக்க சுபாவம் உள்ளவங்க. உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி தஆலா உட்கார்ந்துருக்காங்க, ஆயிஷா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இப்ப நாம அங்க வந்து உங்களுக்கு கோடு சுண்ணா போட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா வீட்டுலயும் இப்படி கோடு சுண்ணா போட்டு தலைமை கட்டிட்டு எதிர்பார்க்க முடியுமா? சொல்றோம்ல, எதுக்கு இங்கிலீஷ்ல சொன்ன ஃபார்மல் டிரெஸ், என்னங்க கேஷுவல் டிரெஸ், ஃபார்மல் டிரெஸ்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியா பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு டை கட்டிக்கிட்டு கோட்டு சூட் போட்டு வருது ஃபார்மல் டிரெஸ். கேஷுவல் டிரெஸ் என்னங்கிறது என்னது, எல்லாத்தையும் அவத்து போட்டு லுங்கி இருக்கிறது. இது என்னது, வீட்டில் இருப்பமா இல்லையா? பெரும்பாலும் வீட்டில் மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, சட்டையை அவுத்து போட்டு பனியை அவுத்து போட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு வேறு லுங்கி போட்டு கட்டி இருப்போம். இப்போ இது என்ன கேஷுவல் டிரெஸ். அப்போ அந்த மாதிரி நரிசராஜ் என்ன பண்ணாங்க, வீட்டில் கேஷுவல் டிரெஸ்ல உட்காந்துருக்காங்க, ஒரே ஒரு கீழாடையை மட்டும் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கீழாடை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கட்டையா இருந்ததுனால அவங்க தொடையும் தெரியுது, நபிசுல்லாஹ்வுடைய தொட தெரியுது. அப்படி கேஷுவலா உட்காந்துருக்காங்க வீட்டுல. அப்போ அவங்க கருதி எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே பெருமாசம் அப்படியே உட்காந்துருக்காங்க, சாஞ்சி உட்காந்துருக்காங்க. அவங்கர் வர்றாங்க, வந்து அவங்க என்ன ஏதோ ஒரு வேலையா வர்றாங்க. வந்த உடனே பேசினாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. பெருமாசம் அப்படியே உட்காந்துருக்காங்க, கேஷுவலா உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அதற்கு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு வராங்க வீட்டுக்கு, பெருமானசன் அப்படியே கேஷுவலா உட்காந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பெருமானசன் அவசரத்தில் தன்னை துணியாக சரி பண்ணிட்டு தன் மேல் அங்கீகாரம் எடுத்து போத்திக்கிட்டு நல்ல மரியாதையை உட்கார்ந்த மாதிரி உட்காடுறாங்க. உஸ்மான் ரதியில் வந்தாங்க, வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இதை பூரா கூர்ந்து கவனித்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லா அபூபக்கர் வந்தாங்க அப்போ அப்படியே உட்காந்துருந்தீங்க, உமர் வந்தாங்க எந்த மாதிரி சலனம் எல்லாம் அப்படி உட்காந்துருந்தீங்க, உஸ்மான் வந்தவனே ஏன் அவசரத்தில் உங்க துணியெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு உங்க மேலாடையெல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு எல்லாத்தையும் உடம்புல மறைச்சு உட்காந்துருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ ஆயிஷா அஸ்தஹயி மிம்மன் தஸ்தஹயில் மலாயிகா, மலக்குமார்கள் யாருக்கு வெட்கப்படுகிறார்களோ அவரை பத்தி நான் வெட்கப்பட வேண்டாமா? அப்ப உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் உள்ளவர் சொன்னா அவரை பார்த்து யார் வெட்கப்படுறாங்க, மலக்குமார்கள் வெட்கப்படுறாங்க. உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படும் பொழுது அப்ப அவங்களை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, தங்களுக்கு தாங்களே வந்து ரொம்ப தனக்கு தானே வந்து ரொம்ப என்ன சொல்றது அந்த இங்கிதம் பார்ப்பாங்க, இங்கிதம் கூச்சம் அந்த நெளிவு சுழிவு இதெல்லாம் பார்ப்பாங்க. அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அதே நேரத்தில் சகோதரர்களே உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு இன்னொரு பட்ட பேர் உஸ்மான் கனி சீமான் உஸ்மான். உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கி இருந்தா அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, ஒரே சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹந்தக் யுத்தத்துக்காண்டி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுபவர்களுக்காண்டி படை வீரர்களுக்கு எந்த விதமான பணமே இல்லை, பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு கூட பணம் இல்லை, அல்லாஹ்வுடைய பேர தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பேர தர்மம் செய்யுங்க. உடனே ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு எழுந்தாங்க, யார சொல்லலாம், இப்பதான் எனக்கு ஷாம் தேசத்திலிருந்து 100 ஒட்டகம் நிறைய வியாபார பொருட்கள் வந்திருக்குது, நான் அதை அத்தனை அல்லாஹ் தீனுக்காண்டி அர்ப்பணிச்சிட்டேன், தர்மம் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. பெருமானாசன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, உஸ்மான் உட்கார்ந்துறாங்க. அடுத்து கேட்கறாங்க, வேற யார் இருக்கிறாங்க, வேற யாரும் இருக்கீங்க அல்லாஹ் மார்க்கத்துக்காண்டி தர்மம் பண்றவங்க அப்படின்ற உடனே மறுபடியும் உஸ்மான் எழுந்திருக்கிறாங்க. மறுபடியும் யார் எழுந்திருக்கிறாங்க, உஸ்மான் எழுந்திருக்கிறாங்க. யார சொல்லலாம், இன்னொரு 100 ஒட்டகம் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில சுமைகளை சுமந்த நிலையில் அப்படியே அல்லாஹ்காண்டி அர்ப்பணிச்சிடுறேன். பெருமானத்தை மூணாவது கேட்கறாங்க, மூணாவது அதற்கு உஸ்மான் எழுந்திருக்காங்க. நாலாவது கேட்கறாங்க, நாலாவது அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு எழுந்திருக்காங்க. ஒரே சபையில ஒரே நேரத்தில் 400 ஒட்டகங்களை அது வியாபார பொருட்களோட அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு தர்மம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல வருது. ஆனா சகோதரர்களே, அவ்வளோ பெரிய சீமான் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணாங்க, ரெண்டு மகளை, ஒன்னு முதல்ல ருக்கையா கல்யாணம் பண்ணாங்க, சரி அப்பமா மக்கள் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ருக்கையா கல்யாணம் பண்ணி எங்க வச்சு மக்கள வச்சு, சரி அந்த அளவுக்கு இஸ்லாம் வளரல, வசதி இல்ல, பண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மதினால வந்து ரெண்டாவது மகள் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பண்ணும்போது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹா பெரிய செல்வ சீமான் இருக்காங்க, பெரிய செல்வ சீமான் எதாவது சொன்னோம் இல்லையா. அதாவது ஒரே நேரத்தில் ஒரே சபையில 400 ஒட்டகங்களை தர்மம் பண்ணவங்க. 400 ஒட்டகம் சொன்னா நான் அடிக்கடி உங்க சொல்றது உண்டு, ஒரு ஒட்டகத்துக்கு மதிப்பு என்னங்க, இன்னைக்கு மதிப்புக்கு சாதாரண எடுத்தாலும் 10,000 ரூபாய். அது சுமக்கக்கூடிய சுமை அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போடுங்க குறைஞ்சபட்சமா, மாவு அரிசி இதெல்லாம் சமந்து இருந்துச்சுன்னா அது ஒரு 10,000 போடுங்க. 20,000 ரூபா எவ்வளவு ஆச்சுங்க? 420 80 லட்சம் ரூபா ஒரே நேரத்தில் தர்மம் பண்ணக்கூடிய மனிதன், 80 லட்சம் ரூபா ஒரே நேரத்தில் ஒரே சமையல மனித தர்மம் செய்யக்கூடிய மனிதன் இன்னைக்கு உலகத்தில் யாரையா பார்க்க முடியுமா? எந்த பில் கேட்ஸா இருக்கும், பல் கேட்ஸா இருக்கணும், டாட்டா இருக்கணும், பில்லாவா இருக்கணும், எவனா 80 லட்சம் ரூபாய் ஒரே நேரத்தில் அந்த பேர் தர்மம் பண்ணுவாங்களா? இந்த மனம் எதிர்பார்ப்பு இல்லாமா? எதிர்பார்த்து வாஜ்பாய்க்கு அத்வானி கொடுத்து பெட்டி பெட்டியா கொடுப்பாங்க. 80 லட்சம் ரூபாய் 80 கோடி கொடுப்பான். ஏன் 80 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி 800 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தர்ம சிந்தனையோடு இருந்த உட்கார்ந்த இடத்திலேயே 80 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சஹாபியை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு பார்க்கலாம், இன்னொரு சஹாபி அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு பார்க்கலாம். கயர் அப்படிப்பட்ட உஸ்மான் ரழியல்லாஹு அன்றைய சஹாபாக்களே மிகப்பெரிய செல்வந்தர். அவர் கல்யாணம் நடக்குது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் முடிக்கிறது யார? ரசூலுல்லாஹ்வுடைய மகளை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இது கியாமத் நாள் வரை சரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு விஐபி உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படித்தானே? அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலையும் இது கியாமத் நாள் வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு விவிஐபி உலகத்தில் யாரும் கிடையாது. அப்ப அவ்வளவு பெரிய விஐபியுடைய மகளை கல்யாணம் பண்றாங்க உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. சரி இவங்க இல்லாதப்பட்டவங்களா? இவங்க இவ்வளவு பெரிய செல்வந்தர். ஆனா அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எப்படி வலிமா போட்டாங்க, எந்த குறிப்பாக அதிசயம் இருக்குதா? எந்த குறிப்பா அதிசயம் இருக்குதா? அவன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சு, ரொம்ப விமர்சையா நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு, ஏதாவது குறிப்பை பார்க்க முடியுமா? சார் எந்த விதமான குறிப்பும் கிடையாது. எதுக்காண்டி சொன்னா இது போன்ற ஆடம்பர செலவுகளை அவர் குறைத்து, இது போன்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாரி வழங்குறாங்க. என்னைக்கு நம்முடைய செல்வங்கள் சகோதரர்களே, என்னைக்கு நாம் சேர்த்து வைத்த செல்வங்களும் அல்லாஹ் நமக்கு தந்த ரிசுக்குகளும் அநியாயமான ஆடம்பரமான செலவுகளிலே வீண் விரயங்களிலே கழியுமோ அன்றைக்கே அந்த செல்வங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பயன்படுவது குறைய ஆரம்பிச்சோம். என்னைக்கு ஆடம்பரம் குறையுதோ வீண் விரயம் குறையுதோ அன்றைக்கே அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி பயன்பட ஆரம்பிச்சிடும், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பயன்படும். சார் அந்த விஷயத்தை அந்த உண்மையை அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் நம்ம யதார்த்தமா பார்க்கலாம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அது மட்டுமல்ல, ஒரு முறை சஹாபாக்கள் மக்கால ஹிஜ்ர செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க, மக்கால ஹிஜ்ர செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பிஇரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, மதீனாவில் பிஇரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு. சஹாபாக்கள் மதீனாவில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள், மதினால இருக்கிற யூதர்கள் என்ன பண்றாங்க, யாருமே நபிசுலாலத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் தண்ணி தரக்கூடாது முடிவு பண்ணிறாங்க. யாருக்கு என்ன பண்ண முஸ்லீம்களுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு தடுத்துறாங்க. கிணறுகள் கூட யாருக்கு இருக்குது, யூதர்கள் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி இஸ்லாம் பாக்குறாங்க சஹாபாக்கள் கூட கடுமையான தண்ணி கஷ்டத்துக்கு ஆளாகி ஒரு கிருதா, கிருதா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு தோல்மை, இந்த நம்ம காலத்துல சொல்லுறதா ஒரு குடம் சொல்லுவோமே, ஒரு குடம் தண்ணி பல ரூபாய்கள் கொடுத்து அந்த பணத்தை தண்ணி வாங்குறாங்க. இதை பார்த்த பெருமானா இஸ்லாம் கடுமையான வேதனைப்பட்டு ஒரு சபையில கேக்குறாங்க, அந்த வீர ரூபாவை அல்லாவுக்காக வேண்டி விலை கொடுத்து வாங்கக்கூடியவர் யார், விலை கொடுத்து வாங்கி அது அல்லாவுக்கு தர்மம் பண்ணும் யார் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உடனடியா எழுந்திருச்சு அந்த வீர ரூபாவை 35,000 திர்ஹம்கள் கொடுத்து அதை விலைக்கு வாங்கி முஸ்லீம்களுக்காண்டி தர்மம் பண்ணிட்டாங்க அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி தர்மங்கள் செய்வதிலும் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி வாரி வழங்குவதிலும் அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதத்திலும் தலைத்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரில் தர்மம் செய்யணும்னு சொன்ன உடனே ஒரே சபையில 10,000 தீனார்களை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி வாரி வழங்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தை காட்டிச்சு. அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதை பார்த்து பெருமானார் என்ன பண்ணாங்க, அப்படி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிசயம் அறிவிக்கக்கூடிய அபு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இவ்வளவு தர்மங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட சோதனை ரொம்ப மிருதுவான ஆள், ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சாஃப்டான ஆள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு முறை அவங்களுடைய அடிமை, அவங்க கூட வேலை, அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அடிமை, அந்த அடிமை என்ன பண்றா, ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருவிடுறாங்க. காதை பிடிச்சி அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு திருவிடுறாங்க. திருவி முடிச்ச அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க, அந்த அடிமையை கூப்பிட்டு இந்த பார்ப்பா நான் தெரியாம உன் காதை பிடிச்சி திருவிட்டேன். தன்னுடைய அடிமை, அடிமையெல்லாம் அந்த காலத்துல இருந்து மனிதனால பாதிக்கிறது இல்ல. அதனால உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடிமையை கூப்பிட்டு நான் தெரியாம உன் காதை பிடிச்சி முறுக்கிட்டேன், அதுக்கு பாரமா நீ என்ன பண்ணு சொன்னா, ஏன் காதை பிடிச்சி முறுக்கு, அதுக்கு பாரமா ஏன் காதை பிடிச்சி முறுக்கு அப்படின்னாங்க. சொல்லிட்டு அந்த அடிமையில பண்ணுவான் எஜமானுக்காக குடிப்பானா அவன் என்ன பண்ண சரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சும்மா லேசா பிடிச்சான் பிடிச்சான ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஏது தெரியுமா பிடிக்கிறது நீ இப்ப பிடிச்சி திருவிட்டா நாளைக்கு மறுமையில வந்து அல்லாஹ் என்ன குற்றச்சாட்ட முடியாது பழிக்கு பழி இங்கேயே வாங்கிட்ட குற்றச்சாட்ட முடியாது இங்க நீ திருவிழா அப்படின்னு சொன்னா மறுமையில குற்றம் பிடிப்ப அதனால கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா பிடி அப்படிங்கிறாங்க பிடி திருவு அப்படிங்கிறாங்க ஏன்னா சகோதரர்களே இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நடைமுறையும் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் கூட ஒரு சஹாபி அப்படித்தான் பத்ரு போருக்காண்டி பத்ரு போர்ல ரசூலுல்லாஹ் வரிசையில் நிக்க வச்சிருக்காங்க சஹாபாக்கெல்லாம் வரிசையில் நிக்கிறாங்க அப்ப அவர் ஒரு சஹாபிக்கு வந்து கொஞ்சம் தொப்பை பெருசு ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தொப்பை கொஞ்சம் பெருசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க கையில ஒரு சின்ன குச்சி வச்சிருக்காங்க குச்சி வச்சு எல்லாம் சரிபடுத்தி வரும்போது அந்த தொப்பையை பார்த்து என்ன குத்து குத்தி கொஞ்சம் தொப்பையை உள்ளேடு அப்படிங்கிறாங்க அந்த சப்ல நிக்கும் பொழுது கொஞ்சம் முன்னாடி நின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அந்த தொப்பையில அந்த குச்சியை வச்சு குத்தி குத்தி கொஞ்சம் பின்னாடி நவரு அப்படிங்கிறாங்க அந்த சஹாபி பின்னாடி வந்துறாங்க பின்னாடி நவந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அப்படி போயிடுறாங்க போயிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த ரவுண்ட் இப்படி வர்றாங்க எல்லாம் ஒழுங்கா நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா ஒழுங்கா நிக்கிறாங்களான்னு பாக்கிறதுக்காண்டி வர்றாங்க ஏன் சகோதரர்களே அந்த சஃப்களிலே போர்க்களத்துக்காண்டி சஃப்ல நிக்கிறது பாருங்க அது ட்ரைனிங் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சஃப்ல நிக்க சொல்லுவாங்க தொழுகையில சஃப்ல நிக்கிறது என்னன்னா போருடைய சஃப்ல நிக்கிறதுக்கான ட்ரைனிங் தான் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காண்டி சஃப்ல நின்ற உடனே எல்லாருடைய காலையும் அப்படி பார்ப்பாங்க பார்த்து யா ஃபுலான் தக்கதம் யா ஃபுலான் தாஹர் அதாவது போர்க்களத்தில் நிக்கிற மாதிரி பார்ப்பாங்களாம் ஏ மனுஷா ஏ ஒண்ணுதான் கொஞ்சம் முன்னாடி வா முன்னாடி வா நீ கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி எல்லாம் சரிபடுத்திய பிறகுதான் கடைசியில் என்ன பண்ணுவாங்க தக்பீர் என்ன ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் எல்லாத்தையும் சரிபடுத்தி இருக்கும் பொழுது இந்த சஹாபி என்ன பண்ண குச்சி எடுத்து கொஞ்சம் வயிற்றுல குத்திடுறாங்க குத்துற உடனே இந்த சஹாபி என்ன பண்றா இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் திரும்பி வரும்பொழுது யார சொல்லலாம் இங்க வாங்க என்னப்பா நீங்க வயிற்றுல குத்துனீங்க குச்சியால குத்திட்டீங்க அது எனக்கு கடுமையான வேதனையா இருக்குது கடுமையான வேதனையா இருக்குது என்னை வேதனைப்படுத்திட்டீங்க அதனால நான் வந்து உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற உடனே நபிசுல்லாஹி அதுக்கு என்னப்பா நீ அதுக்கு மேல குத்தி அப்படின்னு சொல்லி தங்களுடைய மேலாடையை கழட்டுறாங்க தன்னுடைய சட்டையில பண்ற ரசூலுல்லாஹி கழட்டுறாங்க கழட்டி நீ அதுக்கு மேல குத்தி குச்சி எடுத்து குத்திக்க இந்தா அப்படி குத்தா ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க கொண்டு வந்தா அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க அப்படியே கட்டி அணைச்சு அந்த வயிற்றுல முத்தம் கொடுத்துறாங்க நபிசுல்லாஹி வயிற்றுல முத்தம் கொடுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மசங்கடமா போச்சு என்னடா இது என்னப்பா ஏன் இந்த மாதிரி பண்ண ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றான் யார சொல்லலாம் பத்ர் போர்ல கலந்துக்க போறேன் அதே மாதிரி ஷஹீத் ஆயிடுவோம் போல தெரியுது நான் கடைசி என்னுடைய வாய் வந்து உங்களுடைய உடலிலே உங்களுடைய உடலிலே பட்ட முத்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் யார சொல்ல நான் வந்து முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சொல்லாஞ்சிறாங்க அன்தமினல் ஜன்னா இன்ஷா அல்லாஹ் நான் மறுமையில உன்னை சொர்க்கத்திலே சந்திப்பேன் அப்படிங்கிறாங்க அந்த சஹாபி எதிர்பார்த்தபடியே அந்த பத்ர் போர்ல ஷஹீத் ஆயிடுறாங்க இதே மாதிரி சகோதரர்களே இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த முறை தன்னால யாருக்காவது தீங்கு ஏற்படுத்துச்சுனா உடனே என்ன பண்ணுவாங்க இந்தப்பா அந்த மாதிரி தீங்கு எனக்கு கொடுத்துரு நீ ஏன்னா மறுமையில பிடிச்சிடக்கூடாது என்ன மறுமையில பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமையுடைய விஷயத்திலே கையாண்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய மௌத்து வரை அடிமையா இருந்த ஒரு மனிதர் சஹாபி சொல்றாங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க தூங்கி இருந்தோம்னு சொன்னா நாங்களாம் இரவுல தூங்கி இருந்தோம்னா தங்களுடைய எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் எங்களை என்ன பண்ண மாட்டாங்க எழுப்பவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அவங்களே செய்வாங்களே தவிர எங்களை எழுப்ப மாட்டாங்க ஏன்னா சொல்லுவாங்க தூக்கத்தில் உங்களை எழுப்புறது அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பெரிய தொந்தரவா இருக்கும் முடிச்சுக்கிட்டு தான் ஏதாவது வேலை வாங்கிக்கலாம் தூங்கிடணும் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தானோ நாங்க யாராவது தூங்கி இருந்தோம்னா ஒரு நாள் நீங்களை எழுப்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அந்த அடிமை சொல்றாங்க அந்த அளவுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சாஃப்டான ஆளு ரொம்ப மிருதுவான ஆளு தன்னுடைய அடிமைகளுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வர்றாங்க அவங்க அமீர் முஃமினா இருக்கிறாங்க மக்காவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு வந்து காபத்துலாக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க ஒரு துணியை விரிச்சு உட்கார்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துலாக்கு பக்கத்துல அது துணியை விரிச்சு ஓரமா உட்கார்றாங்க உட்கார்றதுக்கான துணி உட்கார்ல உட்கார்ல துணி விரிக்கிறாங்க துணியை விரிச்ச உடனே ஒரு புறா வந்து என்ன பண்ணுது அந்த துணி மேல வந்து உட்கார்ந்துருது அதற்கு சும்மா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரிச்ச துணி மேல ஒரு புறா வந்து உட்கார்ந்துருது உட்கார்ந்த உடனே அதற்கு உமர் என்ன பண்றாங்க அது எங்க எச்சரிச்சம் போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை இப்படி நிறுத்துறாங்க ஏன்னா மக்காவுடைய புனித பூமியில் என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஜீவராசியும் வேட்டையாட கூடாது விரட்டும் கூடாது என்ன கூடாது வேட்டையாட கூடாது விரட்ட கூடாது இன்னைக்கு நீங்க மக்களை பார்க்கலாம் அப்படி சுத்தி புறாவா இருக்கும் அப்படியே நடந்து போவாங்க தைரியமா உட்காந்துருக்கும் யாரும் பிடிச்சா கூட என்ன பண்ணாது பயப்படாது ஏன்னா அதுக்கே தெரியும் நம்ம பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தைரியமா உட்காந்துருக்கும் ஹரம் ஷரீஃபுக்கு முன்னாடி நம்ம போனா அப்படியே நம்ம காலையிலே மேய்ஞ்சிட்டு போவோம் Apa anda mari, pura bande, anda ukkan dulu, mana? Yang mana pun anda, yeccha potong bodoh, anda jolte, umur ini Allah tuan dikaya lah, so, anda beret tangan, beret mana yang ada, pura, anda bukan bayi, anda tay, anda bukan ukkan dulu, mana? Anggur orang paham berdiri, anda berdiri, anda paham itu kuthir itu pura, pura kuthir orang itu pura turu cecut bosi, hadrat umur ini Allah tuan orang ini, yang anda paham belum pakai lah. Ini ecam botol boleh, yoga ukara dengan turun urusan ke? Adalah tu ukara dengan ecam botol boleh dilihat tengah pergi. Adik, tadi anda pergi ukara, anda orang paham kuti, anda pura cipta bocci. Adalah tu mera di Allah itu, lalu kerjanya manusia kerja mai bocci. Ia ni adalah mo, puni tu bumi le, orang wira berhenti, sangat cipta me. Apa dia jeli, ini kena pergi arah. Alah ini unmei le, nama anda ada berhenti dengan berhenti berhenti le. Adi ecam botol boleh, najis saya dengan jono berhenti. Anda tu paham ke lemari cipta bocci. Apa ini yatta fatwa ke kalau jono urne? Adat niara Usman rezeki Allah tuan tu umur dengan berangan. Datang berangan. Usman rezeki Allah ya Usman itu yang terlalu banyak yang kesali. Lepas itu orang yang sah karakter, sah karakter. Aku berangan. Adat umur rezeki Allah kita berangan. Usman rezeki Allah pada tulen zaid pun sah bintar rezeki Allah tuan tu berangan. Apa umur untuk kaya berangan? Nanti zaman anak tu bocci. Nanti pulau cuma yang dar teman. Yecam botol bocci beratnya. Adi ni orang pada tulen berundi. Anggur orang pulau orang pahu kote yang pulau cedut bocci. Ini kepri anak konde pahu perikara unda. Ini nak kafara kudu guna mah, apa itu orangnya? Zaid pun sahabat Rasulullah Sallallahu Alaihi Wasallam kan? Tiada hilalnya. Yang mana, anda kulon guna itu adalah berat lada. Mungkin niat yang anda kulon guna itu niat lada. Yang mana, yeccha potong potong tadi berkaya tadi urut dia, atau anda pun boleh cuci cuci bocce. Adalah anda kuter vali hilalnya. Apa itu jadi Zaid pun sahabat Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Anak Usman Rasulullah Sallallahu Alaihi Wasallam kan? Ia ni kuter vali dah. Anda itu perikara kudu dah hano, kafara kudu dah hano. Ye, orang pura orang tu ni yeccha potong apa yang anda kunci berapa dongkol ke? Hadis Usman kata, hadis pura, bandu ukar, ada kerana jadi ukar tu, adi ecam pada ini korang jadi berubah, akal ini tak berubah macam ni. Nih ecam pada macam ni, dah terutiknya dah. Nih berat nak agaknya pampu kiri mati je, adunah adik perikara unda apa dikira Usman ada Allah utaranu. Apa adat tu berada Allah utaranu sekarang? Tanu Usman ada fatwa biaya, yaitu kulihirin. Usman ada fatwa biaya, yaitu kulihirin. Yang jono, adunah tu zaid pada sahabat tu, anda Makkah tu, anda perih mufti. Anak umur ada jalan sekarang ke? Zaid pun sahabat ini hendak kutai berada. Anak Usman ada kutai yang terkulit. Yang awalnya siapa? Rumah yang kesali. Yang kesini ada orang. Awalnya fatwa ini hendak kerap berjalan. Hadir tu umur dia Allah utaranu. Ina pandang ke? Anja fatwa ini satu awal berjalan dengan cerang. Kehir itu kan disuruhkan saudara. Anja lalu ke? Mirgen kalau mizu kuda, paradi kalau mizu kuda. Hadir tu Usman ada Allah utaranu. Rumah yang kau ulang ke? Inda yang terlalu dah. Orang murai. Ina hadir berjalan. Na, hendak kita tulen. Khanda kita tu le, Nabi Sallallahu Alaihi Wasallam sahaba kalau kerjanya kerja penting, ada pelan dorang kan, kami keli berdua. Apa munasib kelam, kita senang sepana kan, tapi ya, kerana beriya Allah ada Rasulah, Allah ada aji amacara, pada sahaba tu orang ini kerja pernah kan, abang jeli munasib kalau kindle pernah amici kan, apa ini keli berdua sahaba kalau kerjanya mana sorang ni, hari kerja udah luar tu orang ni, kerja penting pelan dorang kan, kalau munasib kalau ni mari pernah kan, dah orang ni sahaba kalau mari tu tangga mudi le, apa Rasulah ada sura, ya Rasulah ni mari. Munafik kalau cerita ngapun jono orangnya, Nabi Sallallahu Alaihi Wasallam orang gel, ina mana aku urus cerita ngapun? Wallahi, wallahi, la tagarubu shamsal yom, wallahi la tagarubu shamsal yom. Allah ini setiawa cerita ngapun? Indraya dinam, suryan maraya de, illa ayatian Allah dirizqina. Allah nama de rizqai kundo undalai, tapiye, indra ini suryan maraya de. Apa ni ina cerita ngapun? Innek sahin darat tu kulle insyaallah Allah nama rizq taruwa. Ni sahin darat tu kulle Allah nama rizq taruwa apa ni jeli? Firman Allah tu adici urdia ur baq kurdi purkarange. Soal inda warta kaya turunne. Hadirat Usman radhi Allah tu turunne. Ina pandrang apa ni chodna? Awasir awasirwa bodi pay. Awasir awasirwa bodi pay. Thoraiye, biabara ground lernde. Inna biabara purle sama sarak inna ati ali gitu gunde. Nafsiyal tu mana purterange? Ani sahin darat tu kulle ina rasul warta chodangalle. Allah Rasulah jodang kalle, indra girau kulle ni suriya marayar tu kulle, Allah ramu rizq taruma apunin tangge, adala Rasulullah udie warthin min sahaba kalle cerun nambi kei, koranjir kulla nambi kedralle, adala Usman radhi Allah utna Rasulah semua udie onde, adala purla kurtangge, Nabi Sallallahu Alaihi Wasallam kandi kaiye thukitki, pala mani neram dua serangge, yendala aku jana adala Abu Masud radhi Allah utna curangge, indra sambat yariwi kekuri Abu Masud radhi Allah utna curangge, yendre warthile, yendala aku naikam Sallallahu Alaihi Wasallam dua serjide, dari yar kena pata dale. Aula doa sejak Usman ada lakukan. Ini anda lakukan apa biru doa ulang urai orang. Yang arah pasir ke pagi matang. Nalal wari barang tu sendiri urai orang. Hadir tu Usman ada Allah utaranu. Adanya hari tulen dah. Firman Allah Sallallahu Alaihi Wasallam lori pala poro lili kalau tu kunda. Usman ada Allah utaranu. Firman Allah Sallallahu Alaihi Wasallam umrah sihat kani matkau korang. Matkau korang boleh nak குஃபார்கள் வந்து குறைசிகள் வந்து உம்ரா கூடமான தடுத்துறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுங்க, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. என்ன பல முறை சொல்லியிருக்கோம், அந்த கருவேல மரத்தின் அடியில அந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நபிசுல்லாவுக்கு வந்து ஒப்பந்தம் பண்றாங்க, ஹுதைபியா உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னா, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கைக்கு காரணமே அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான். உடன்படிக்கை காரணமே யாருதான், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஏன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க, அனுமதி வாங்கறதுக்காண்டி, பெர்மிஷன் வாங்கறதுக்காண்டி மக்காவுக்குள்ள அனுப்புறாங்க. நீங்க போய் குரேஷி என்ற பேசிட்டு வாங்க, நாங்க வந்து உங்களோட சண்டை போட வரலப்பா, ஆயுதங்கள் எடுத்து வரல, நிராயுத பாணிகளா வந்திருக்கிறோம், நாங்க எங்களோட ஒரே நோக்கம் உபராட்சியர் தான், நாங்க நல்லபடியா உபராட்சி செஞ்சுட்டு போயிடுவோம், அதனால எங்களை தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரேஷிகிட்ட பேசுறதுக்காண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தூதரா அனுப்பி வைக்கிறாங்க. தூதரா போன ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, மக்காவுக்குள்ள எந்த செய்தியுமே இல்லை, மக்காவுக்குள்ள இருந்து எந்த செய்தியுமே இல்லை. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு என்ன செய்தி வந்துன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குரேஷிகள் ஷஹீதாகிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே இந்த வதந்தி என்ன ஆயிடுச்சு, சஹாபாக்கள் மத்தியில் வேகமா பரவிடுது, வேகமா பரவிடுது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இப்ப வந்து உஸ்மான் தூதரா அனுப்பணும், அவன் சண்டை போடுறதுக்காக அனுப்பல, நம்முடைய தூதரா அனுப்பணும், அந்த தூதரையே இந்த முனா இந்த குறைசிகள் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அதனால இனிமேல் நாம வந்து பொறுத்துக்கிட்டு கூடாது, அதனால எல்லாரும் அல்லாஹ்வுடைய பேர்ல ஜிஹாத் செய்யணும், வாங்க பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பயிற்சித்துக்காக அழைச்சிட்டு வராங்க. அந்த பையத்துக்கு பேர் தான் என்னது, அந்த பையத்துக்கு பேரு ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு பேரு. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பயிற்சி செய்யறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்தில் உஸ்மான் இல்லை, ஆகவே இதுதான் என்னுடைய கை, இது என்னுடைய கை, இது உஸ்மானுடைய கை, என்னுடைய கையின் மீது உஸ்மானுடைய கையை வைக்கிறேன், உஸ்மானுக்கு பதிலா நானே என்ன பண்றேன், என் கையை வைக்கிறேன் வச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் அவங்களுடைய கையை வச்சாங்க, வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையை செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நேரங்கள்ல சமாதான தேசத்துக்கு யார் அனுப்புவாங்க, சண்டை போடுறதுக்கு உமர், சமாதான தேசத்துக்கு உஸ்மான். என்ன ரெண்டு பேருடைய குணம் அவருக்கு ஏத்த மாதிரி குணம், பெருமான சொல்ல ரெண்டு பேரும் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி பல நேரங்களிலே சமாதானம் பேசுவதற்கு, தூது செல்லு செல்வதற்கு அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. இப்படி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நேரம் வருது, வஃபாத் நேரம் வருது, வஃபாத் நேரம் வரும்போது சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நம்ம என் சஹாபி எனக்கு நெருக்கமான சஹாபியாரு, எனக்கு யார் இதை அவங்க ரசூலுல்லாஹி ஞாபகம் வரல, சில சமயம் வரும்ல, சில சமயம் நெருங்கி நண்பர் பேரே வராது, ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் தடவை சொல்லுவோம் அந்த வார்த்தையை, ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லுவோம், ஆனா திடீர்னு கொண்டு போது அந்த இவனை இவனை ஒண்ணுதான்பா, ஆனா பேர் என்னப்பா அப்படின்வோம், பார்த்துருக்கோமா இல்லையா. இதோட பெரிய கூத்து, நம்ம நண்பர் ஒருத்தர் டாக்டரை போயிருக்காரு, அவர் மானை குடிக்குது, அவர் மானை குடி டாக்டரை போயிருக்காரு, டாக்டர் என்ன நோய் என்னதுன்னு விசாரிச்சுட்டு அந்த இப்போ சீட்டு எழுதுறதுக்காண்டி, ஆ பையன் பேர் என்னங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிருக்காரு, டே உன் பேர் என்னடா, யார்ட மகன்ட, ஏ சரி நாம் கேப்பா, சரி நாம் கேப்பா போலுப்பா, அவன் பேர் என்ன, பேர் என்ன அப்படிங்கிறாரு, டாக்டர் சுமாரா பச்சை போல நான் தும்மே, உங்க பையன் சொல்லி கூட்டு வந்தீங்க அப்படிங்கிறாரு, ஆக்சுவலா அவர் பையன் தான், என் பையனை கூட சொல்லி கூட்டு வந்துருக்காரு, டாக்டர் சீட்டு கேட்ட உடனே இவருக்கு என்ன வரல, அந்த நேரத்தில் பையன் பேருக்கு ஆபத்து இல்ல, அதே உன் பேர் நல்லா சொல்றா சொல்றா அப்படிங்கிறாரு, டாக்டர் என்ன டவுட் இருந்துச்சு, ஏன்னா இப்பதான் உங்க பையன் சொல்லி கூட்டு வந்தீங்க பேரை கேக்குறீங்களா, ஐயோ என் பையன் தாங்க பேர் வர மாட்டேங்குது அப்படின்னு, அப்ப எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும் ஆகும். அப்புறம் ரசூலுல்லாஹி அந்த மாதிரி தங்களுடைய சக்கரத்தினரும் சர்க்காரத்தினருக்கு போது ஆயிஷா சொல்றாங்க, அது அவங்க யாருமா, அது அவர் கூப்பிடுமா, அவர் பேர் என்னமா, அவர் கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷாங்க யாரும் சொல்லலாம், அபு பக்கரா இல்லம்மா, உமரா இல்ல இல்ல, அலியா இல்ல இல்ல, உஸ்மான் ஆ உஸ்மான் உஸ்மான் உஸ்மான் வர சொல்லு அப்படிங்கிறாங்க நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்த உடனே நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே அப்படியே அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, அழுதுட்டு சொல்றாங்க, உஸ்மானே உங்களுக்கு தீங்கு இழைக்கப்படும், ஆனா பொறுமையா இருங்க, அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு வர்ற தீங்க நினைச்சு நான் அழுகுறேன், பொறுமையா இருங்க, அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பெருமானா ஸல்லல்லாஹு கடைசி நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த உபதேசம். ஆனா சகோதரர்களே, இந்த உபதேசத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல இன்ஷா அல்லாஹ் அவங்க கிலாபத் எல்லாம் முடிஞ்சு முஸ்லீம்களே சில பேர் அவங்களுக்கு எதிரியா மாறி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்றதுக்காண்டி வீட்டை சுத்தி சூழ்ந்து நின்றுவாங்க, வீட்டை சுத்தி சூழ்ந்து நின்றுவாங்க. நின்ற உடனே அவங்க சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அமீர் முமினே ஜனாதிபதியா இருக்கிறாங்க உஸ்மானே, அமீர் முமினே இந்த மாதிரி எதிரிகள் உங்களை கொலை பண்றதுக்கான சூழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற உடனே அதை உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்ன உபதேசம் செல்லாம் பார்ப்போம். அப்பதான் சம்பவத்தை சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தீங்கு வரும் அந்த நேரத்தில் பொறுமையாயிரு, அல்லாஹ் போதுமானவன்டாங்க. அதனால நீங்க அப்ப உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சேர்ந்து அவங்க வீட்டில் 700 சஹாபாக்கள் எடுக்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள்? 700 சஹாபாக்கள் எடுக்கிறாங்க. அது யாரு? சாதாரண அப்துல்லா இப்னு உமர், உமரோட மகன், பெரிய வீரர். ஹசன் இப்னு அலி, அலி ரலி அல்லாஹு அன்ஹு மகன் ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு, நல்ல வாலிப முறுக்கி எழுதுறாங்க. அதே மாதிரி உஸாமா பின் ஸைத் ரலி அல்லாஹு அன்ஹு, பெரிய வீரர். இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சொல்றாங்க, அமீர் மகன் சரின்னு சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையுமே வெட்டி தீத்து வந்துடுறோம், இப்ப சண்டைப்பட்டு தீத்து வந்துடுறோம். அப்ப உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வெட்டி தீர்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் வாளை அனுமதித்தது முஸ்லீம்களை வெட்டுறதுக்காண்டி, காசிர்களை வெட்டுறதுக்காண்டி தவிர யாரை வெட்டுறதுக்கு இல்ல, முஸ்லீம் வெட்டுறதுக்கு இல்ல. அவர்கள் என்னை வெட்டுவார்களே, நான் வெட்டணும், நான் எங்க போவேன்? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவேன். ஆனா நான் தற்காப்புக்காக வேண்டிய அவங்களை வெட்டணும்னு சொன்னா நான் எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். அது உஸ்மான் சொல்றாங்க, கடைசி வரை சகோதரர்களே பெருமானாருடைய இந்த ஹதீஸ் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு தீங்கு வரும், தீங்கு வைப்பவர்கள் தீங்கு வைப்பார்கள், அந்த நேரத்தில் நீங்க அமைதியா இருங்கிற வார்த்தையை கேட்டு அமைதியா இருந்தாங்க. அதனாலேயே அவங்க சஹிதாக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு குத்தி கொல்லப்பட்டு சைதாக்கப்பட்டாங்க முஸ்லீம்கள் கையாலேயே. ஹேர் அவங்க வரலாறு இன்ஷால்லா, எதனால அந்த முஸ்லீம்கள் எதிரியா மாறினாங்கிறத பத்தி இன்ஷால்லா பின்னாடி நாளைக்கு வரலாறு இன்ஷால்லா பார்ப்போம். அப்ப இந்த நேரத்தில் ஹதரத் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, அவருடைய இயற்கை குணம் என்னன்னு சொன்னா, அடிக்கடி அப்படியே கபருக்கு வருவாங்களாம். ஜன்னத்தில் பக்ரீக்கு, ஜன்னத்தில் பக்ரீ வந்து நின்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அழுவாங்களா அழுவாங்களா அழுவாங்களா, அவங்க தாடியிலேருந்து அப்படியே கண்ணீரா கொட்டுமா, அழுது அழுது அழுது தாடியிலேருந்து கண்ணீரா கொட்டுமா. அப்ப கூட வந்தவங்க யாராவது, அமீர் மூமினே நீங்க வந்து சொர்க்கத்தை பத்தி பேசுறோம், நரகத்தை பத்தி பேசுறோம், ஆகரத்தை பத்தி பேசுறோம், மறுமையை பத்தி பேசுறோம், அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அழுக வர வந்தது இல்லை, அழுகிறது இல்லை நீங்க, ஆனா கபரை பத்தி பேசுற மாதிரி நீங்க அழுகுறீங்க, கபரிஸ்தானத்தை தந்தா மாதிரி அழுகுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, அவ்வளவு மன்சிலும் மினல் மனாசில், மறுமையுடைய எல்லா தங்குமிடங்களில் முதல் இடம் இதுதான் கபரு தான். முதல்லையே ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிட்டான்டா என்ன பண்ணிடுவான், அடுத்தடுத்த வெற்றி தான். இந்த கபர்ல ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான்டா அடுத்தடுத்த வாழ்க்கை போற தோல்விதான், மரண வாழ்ந்து போயிடுவான் தோல்விதான். அதனால இந்த கபருக்கு வந்த உடனே இதுதானே மனிதனுக்கு நிரந்தர வெற்றியையும் நிரந்தர தோல்வியையும் ஏற்படுத்தக்கூடிய முதல் இடம் அப்படின்னு நினைச்சு நான் கபருக்கு வந்தவனே அழுகிறேன் அப்படின்றாங்க. அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு ஜியாரத்தை நமக்கு அனுமதிச்சதே எதுக்காண்டிதான், எதுக்காண்டிதான், அங்க போனா மௌத்துல ஞாபகம் வரணும், அதை நினைச்சு அழகணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான். நகியத்துக்கு குபூர், கபர்களை ஜியாரத் செய்து நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன், ஆனால் ஃபஸூருஹா இப்ப நீங்க ஜியாரத் செய்யுங்க ஏன்னு சொன்னா ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும். அங்க போனா என்ன ஞாபகம் வரணும், மௌத்துல ஞாபகம் வரணும் கபர்ஸ்தானுக்கு போனா. அதனாலதான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு அனுமதிச்சாங்க. ஆனா எங்க அனுமதிக்கல, எங்க அனுமதிக்கலங்க, தர்காக்கு போனா அனுமதிக்கல. என் காரணம் என்ன சொன்னா, அங்க போனா என்ன வராது, நிச்சயமா ஊத்துறீங்க ஞாபகம் வராது. அங்க தலை நிறைய பொம்பளைங்க மல்லிகை பூ வச்சுக்கிட்டு கபரை சுத்தி நின்றுட்டு இருக்க, நீங்க அங்க போய் நிக்க உங்களை மயில் ரகால இப்படி தடவி கொடுக்க, அந்த கபரு அங்க உள்ள நுழைஞ்ச உடனே விதவிதமான மல்லிகை பூ வாசனை இதெல்லாம் பார்த்தா மூத்திரி ஞாபகம் வருமா, முதலீடு ஞாபகம் வருமா, சொல்லுங்க என்ன ஞாபகம் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அனுமதிக்கல, புது கபரிஸ்தானுக்கு போங்க, மூத்திரி ஞாபகம் வருமா புது கபரிஸ்தானுக்கு போங்க, அங்க போய் துவா செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், யக்ஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், கபராளிகளே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், வா அன்தும் ஸலஃப் நீங்கள் முன் சென்று விட்டீர்கள், இப்ப இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும், நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன பண்றோம் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், அந்த துவா ஓதுங்க, அதை நீங்க அர்த்தம் விளங்கி ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலேயே மூத்திரை பயம் வந்துடும், நம்ம பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம், அவங்க முன்னாடி போயிட்டாங்க நாம எங்க போயிட்டு இருக்கிறோம், அவங்க பின்னாலே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது யாருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் வரும், மரணத்திலே பயம் வரும். அதனாலதான் அதுல உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அடிக்கடி கபருக்கு போவாங்களா, போய் நின்று அழுதாங்கடா அழுவாங்களா அழுவாங்களா அழுவாங்களா, அவருடைய தாடியில இருந்து கண்ணீரா கொட்டுமா, அப்படி அழுவாங்களா சகோதரர்களே. அந்த அளவுக்கு மிருதுவான குணமுடைய உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு முறை மஸ்ஜித் நபியில உட்கார்ந்துருக்காங்க, மஸ்ஜித் நபியில உட்கார்ந்துருக்காங்க, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களை கிராஸ் பண்றாங்க, உமர் தான் கிராஸ் பண்றாங்க, கிராஸ் பண்ணும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் அப்படின்னு அவங்க பாருக்கு போறாங்க, உஸ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க, உஸ்மான் ரலி இல்லாத பதில் சொல்லல, அப்படியே உட்காந்துக்கிறாங்க பதிலே சொல்லல. அதற்கு உமர் ரலி தான் கடுமையான கோபம் வந்துருச்சு, உஸ்மானுக்கு நான் சலாம் சொன்னா பதில் சொல்ல காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நேரம் அமீர் முமின் அபுபக்கர் போனாங்க. அபுபக்கர் ஆட்சி காலத்துல இது அபுபக்கர் போனாங்க. சொன்னாங்க அவர் புத்தியில தீனுக்கும், ஏன்னா அதற்கு உமருடைய பேசலாம் அப்படிதான் இருக்கும், அவர் புத்தியில தீனுக்கும் ஏன்னா அல்லாஹ் மார்க்கத்தை மாத்திட்டானா, அல்லாஹ் மார்க்கத்தை மாத்திட்டானா, இல்ல புதுசா ஏதாவது மார்க்க இறங்கிருதா? அது அபுபக்கர் தெரியல. இன்னைக்கு உமரை யார கோபப்படுத்தினாலும் தெரியலையே, உமருடைய கோபத்துக்கு ஆளாடங்களும் தெரியலையே. என்ன உமரை அமைதியா இருக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. பல்லாசன் உள்ள வர்றேன், உஸ்மான் உட்காந்துருக்காரு, சலாம் சொல்றேன், அவர் மேல பதில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்லுறானா, ஏதாவது புதுசா சட்டம் இறங்கிருக்கானா? சகோதரர்களே, மனசுல உள்ளத அப்படிப்பட்டவர் தான் வெகுத்தனமா பேசுவாங்க. அந்த மூடி வைக்கிறது, மனசுல பதுக்கி வைக்கிறது, எனக்கு நீ சலாம் சொல்லியா, சரி நீ பதில் சொல்லும் நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல அவங்க குணம் நம்மளே அப்படி இருக்குல்ல. அவன் பின்னாடி போய் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அவன் இப்ப பெரிய ஆளாயிட்டா சலாத்துக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ஒரு மனுஷன் அவன், இவர் சலாம் சொல்லுவாரு, பாவன் ஏதோ அவர் சிந்தனையில உட்கார்ந்து இருந்த கவனிச்சிருக்க மாட்டாரு, அல்லது ஒழுங்கா வாய் நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படின்னு இருப்பான். யானை துப்பிக்கை தூக்குற மாதிரி அவர் கவனிக்காம இருந்திருப்பாரு. பின்னாடி போய் அந்த சலாத்துக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாம்பா, பின்னாடி சுத்தம் பண்றது என்ன பண்ணணும், நேர சம்மந்தப்படு அண்ணா தம்பி சகோதர பாய, நான் சலாம் சொன்ன ஏன் பதில் சொல்ல, எம்எல்ஏ கோவமா? அப்பா தகவல் இல்ல, ஐயோ நீங்க அல்ல, நான் உங்க என்ன கோவம், அது கோவம் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, எல்லா கோவம் அங்கே போயிடும் அப்படியே. அதான் அதற்கு உமர் என்ன பண்ணாங்க, நேர அமீர் மூமின் போனாங்க அபுபக்கர்ட்ட, என்னாச்சு அல்ல மார்க்கத்தை ஏதாவது மாத்தி விட்டானா, உஸ்மான் சலாம் சொல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது அவங்க என்ன பண்ண கோபடங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உமரையும் அழைச்சிக்கிட்டு நேரம் உஸ்மான் ரதியல்லாட்ட வர்றாங்க. வந்து என்ன உஸ்மான் என்ன ஆச்சு, அபுபக்கர் உங்களுக்கு உமர் உங்களுக்கு சலாம் சொன்னாரா, நீ பதில் சொல்லியாம என்ன உமரா, எனக்கு எப்போ சலாம் சொன்னாரு, உஸ்மான் ரதியல்லும் எனக்கு எப்போ சலாம் சொன்னாரு, நான் கிட்ட உட்காந்துருக்கிறேன், அவர் போனதையும் பக்கம் சலாம் சொல்லலையே. அப்போ உமர் கோபம் வந்துச்சு, கலர்த்த போய் சொல்றேன், நான் இப்பதான் போகும்போது சலாம் சொன்னேன், நீ பதில் சொல்ல உட்காந்துட்டு போய் சொல்ல சொல்லியா, சலாம் சொல்லி போய் சொல்லாத, போய் சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்போ உஸ்மான் சொல்லுவாங்க, நீ தான் போய் சொல்ற, நான் போய் சொல்லல, நீ நான் எப்ப சலாம் சொன்ன, நீ நான் சலாம் சொன்னே பதில் சொல்லாம இருக்கா உனக்கு, நீ சலாம் சொல்லல. இப்படி ரெண்டு பேருக்கும் சகோதரர் பாருங்க, அந்த சகோதரத்துவம், அவன் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கல, சண்டை போடுதுல, நீ போய் சொல்றாங்க, அங்கே சகோதரத்துவம் இப்படி, அதாவது இப்படிப்பட்ட சகோதரத்தை இஸ்லாம் வலியுறுத்துது. மனசுல எதுவுமே வச்சுக்கூடாது, யாரை பத்தி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹாதிமாக பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் பண்ணாங்க, பத்தாண்டுகள் பணிபுரிந்த அனஸுக்கு உபதேசம் பண்ணாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, நீ காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, மாலையில் ஆன பொழுதும் சரி, யாரை பற்றியும் எந்த விதமான தப்பெண்ணமும் உன்னுடைய உள்ளத்தில் வைத்த நிலையில் நீ காலையில் எழுந்திருக்காத, யாரை பத்தி தப்பான எல்லாம் வச்ச நிலையில் நீ எழுந்திருக்காத. இரவு படுக்கும் போது என்ன பண்ணிட்டு, யாரை பத்தியா தப்பான எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கட்டி ஓரமாத்தி வச்சு நிம்மதியா போய் படு, நிம்மதியா தூங்குவேன், நிம்மதியா இருக்க தூக்கம் வரும். இவன் இல்லாத பத்த அல்லாஹ் பத்தி தப்பான என்ன, இவனை பத்தி தப்பான என்ன, அவன் நமக்கு அப்படி பண்ணிட்டா, இவன் நமக்கு இப்படி பண்ணிட்டா, எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு போய் படுக்கல போய் படுத்தா மண்ணங்கட்டையா தூக்கம் வரும். அப்புறம் டாக்டர் தேடி போற தூக்கமே வரமாட்டேங்க டாக்டர், அங்கேயும் தூக்கம் வரலையா, அஜித்திர வருது, ஏதாவது தாவி ஜெயிலுக்கு கொடுங்க அதுல தூக்கம் வர்றதுக்கு. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை பத்தி எந்த தப்பான உள்ளத்துல வைக்காதீங்க, வெளிப்படையா இருங்க, யாராவது தப்பு செஞ்சிருக்காங்களா நேரடி கூப்பிட்டு, பாய் நீங்க என்ன பத்தி இப்ப பேசிட்டீங்களா, கேள்விப்பட்டேன், என்ன செய்தி, ஏன் இதை பத்தி இப்படி அவதூறு பேசுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நேரடியா பேசுங்க, அவர் நேரடியா பதில் சொல்றாரு, அங்கிருந்து கலைஞ்சு போயிடலாம், அங்கே எல்லாம் மறந்துடும். அதை விட்டுவிட்டு மனசுக்குள்ளேயே தேக்கி தேக்கி தேக்கி தேக்கி வச்சு அது பெரிய பூகம்பம் பின்னாடி வெடிக்கும். அதான் அதற்கு ரசூலுல்லாஹி அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் சஹாபாக்களை பெருமானா சலாம் தர்பியத் படுத்தினாங்க. அதுக்கு உமர் என்ன பண்றாங்க, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் சலாம் சொன்னேன் அப்படின்ற உடனே அப்போ அபூபக்கர் கேக்குறாங்க, அபூபக்கரே உஸ்மானே, உமருக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல, சலாம் சொல்லியிருப்பாரு, நீங்க கவனிக்காம வந்திருப்பீங்க, கவனிக்காம இருந்தேன் என்ன செய்தி, ஆமா அமீர் முமினே, நான் வந்து ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், அவர் சலாம் சொன்னேன் காதல வரல, சலாம் சொன்னது என் காதல வரல, நான் ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு அபூபக்கர் கேக்குறாங்க, அப்படி என்ன சிந்தனை உங்களுக்கு, அப்படி என்ன சிந்தனை? உஸ்மான் ரதியல்லாஹு சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி கூட வாழ்ந்த நம்மோ பெருமானா சல்லம் நம்மளை விட்டு போயிட்டாங்க, எனக்கு இப்ப என்ன ஒரே கவலைன்னு சொன்னா, பெருமானாட்ட ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்க நினைச்சா கேட்கறதுக்குள்ளே அவங்க மூத்தா போயிட்டாங்க, ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்க டவுட் ஒண்ணு கேட்க நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கேட்கறதுக்குள்ள என்ன ஆயிட்டாங்க, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க, அதை யோசிச்சு எனக்கு ஒரே கவலையா இருக்குது அப்படின்னாங்க. அதுதான் அப்படி சிந்திச்சுட்டே இருந்தேன், நபிசுல்லா அலைஹிஸ்ஸலம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம சந்தேகத்தை கேட்கலையே, இந்த கவலை நான் உட்காந்துட்டு இருந்தேன், நம்ம போன பத்து வட்டத்தை அனுப்பி விட்டுமே அது வியாபார பொருளோட திரும்பி வந்துச்சு எனக்கு தெரியலையே, ஏதாச்சும் இந்த கவலை இல்லை எனக்கு, எனக்கு என்ன கவலை, பெருமானார்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்க விட்டோமே, அவன் அவங்க கேட்கலாம் என்ன சந்தேகம், என்ன சந்தேகம்? இல்ல, இந்த உம்மத்து, இந்த உம்மத்து வெற்றி அடைவதற்கு வழி என்ன? தன்னை பத்தி சந்தேகம் கூட இல்ல, யாரை பத்தி சந்தேகம்? இந்த உம்மத்தை பற்றி சந்தேகம். இந்த உம்மத்து வெற்றி அடைவதற்கு என்ன வழி? இந்த உம்மத்து அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர் வாங்கறதுக்கு என்ன வழி? அதை பத்தி நான் ரசூலோட கேட்க நினைச்சேன், ஆனா கேட்கறதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அத்தவங்க தனியாக யோசிச்சிருந்த என்ன பண்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்மானே, நீங்கள் கேட்க மறந்த இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன் ரசூலாட்ட. உங்களுக்கு இருந்த கவலை யாருக்கு இருந்துச்சு? எனக்கு இருந்துச்சு, நான் கேட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த என்னுடைய சிறிய தாப்பனா இருக்கு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், இந்த சமுதாயம் வெற்றி அடைவதற்கு என்ன வழி, ஈடேற்றம் பெறுவதற்கு என்ன வழி, நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த என்னுடைய சிறிய தாப்பனா இருக்கு, நான் எந்த கலிமாவை சொல்லி கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ள நிராகரித்து விட்டாரோ அந்த கலிமா தான் இந்த சமுதாயம் வெற்றி அடைவதற்கு ஒரே வழி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னது? வெற்றி அடைவதற்கு ஒரே வழி. இவ்வளவுதான் நாங்கள் என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், ரசூல் என்ன பெருசா சொல்ல போறாண்டு. சரி, ஏன் சொன்னா நம்மள்ட்ட வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மதிப்பு தெரியல. அல்லாஹ்வுடைய இந்த கலிமத்து தௌஹீத், அந்த ஏகத்துவ கலிமாவுக்கு அல்லாஹ்ட்ட என்ன பவர் நமக்கு தெரியல. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் தானா? அப்ப பரவாயில்ல. பாருங்க சகோதரர்களே, மக்களுக்கு எந்த பொருள் ரொம்ப அதிகமா தேவையோ, எது இல்லாமல் மக்கள் உயிரே வாழ முடியாதோ, அதை அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், ரொம்ப லேசா கிடைக்கிற மாதிரி வச்சுவான். நீ காத்து இல்லாம வாழ முடியுமா? மனுஷனால காத்து இல்லாம வாழ முடியுமா? முடியாதா? முடியாதா? முடியுமாங்க? இல்ல, அமைதியா இருக்கிறத பார்த்தா முடியாது இல்ல. அந்த காத்துக்கு அல்லாஹ் ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்கானா? நீங்க எல்லாம் சுவாசிக்கணும்னா 10 ரூபா பணம் கட்டிட்டு தான் சுவாசிக்கணும். அல்லாஹ் ஏதாவது பண்ணிச்சிருக்கானா? அல்லாஹ் சுதந்திரமாய் இந்தியால வரக்கூடிய வந்துட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கும் வரி போட்டோட ஆச்சரியப்படுத்துக்கல, சுவாசிக்கிற காத்துக்கும் வரி போட்டோட ஆச்சரியப்படுத்துக்கல. அப்படிதான் நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் எந்த எவ்வளவு விஸ்தீரமா விசாலம் ஆகிட்டான்னு சொன்னா, காற்று எல்லாத்துக்கும் கிடைக்கும், எப்பவும் கிடைக்கும், எந்த சூழ்நிலையும் கிடைக்கும், அப்படி ஆகிட்டான். அதே மாதிரி தண்ணி மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம். அது உயிர் வாழ்றதுக்கு என்னது? ஜீவாதாரம். அதுதான் தண்ணி தான். அந்த ஜீவாதாரத்தை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். ஆனா அதே இன்னைக்கு மனுஷன் பாட்டில் அடைச்சு தண்ணி வித்துட்டு விலை போட்டு வித்துட்டு இருக்கான். அந்த மாதிரி எதுக்காண்டி சொல்றதா, இப்படி மனிதர்களுக்கு எது ரொம்ப அத்தியாவசியமோ, ரொம்ப அடிப்படையோ, அதை அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொதுவாக்கி வச்சிருவான். ஆனா எது மக்களுக்கு தேவையில்லையோ, எது இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியுமோ, எது மனிதர்களுக்கு 3வது, 4வது, 5வது, 10வது தேவையோ, அந்த பொருளை தான் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுவான். தங்கத்தை எடுத்துங்க, தங்கம் இல்லாம மனுஷன் உலகத்துல வாழ முடியாதுல்ல? வரலாமா? வாழலாமா? தங்கம் எல்லாம் வாழலாமா? இல்ல, உறுதியா இருக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ண சொல்ல, நாளைக்கே வீட்டுல போய் இல்லாம தான் வாழலாம்ல? ஆண்கள் பெண்கள் வாழ முடியாதோ? அப்ப அதனால என்ன பண்ண, அல்லாஹ் சுபானத்துல தங்கத்தை வந்து காஸ்ட்லி ஆகினா, இது தேவையில்லாத பொருள், இத்த மாதிரி பொருள் தேவையில்லாத பொருள், இது இல்லாம உலகத்தில் வாழ முடியும். ஆனால் எது மக்களுக்கு அதிகம் தேவையோ, எது இன்றியமையாததோ, எது அத்தியாவசியமோ, எது இல்லாமல் மனிதர் உலகத்தில் வாழ முடியாதோ, அதை அல்லாஹ் எல்லாத்துக்கும் எளிமையாக்குற மாதிரி இந்த களிமா இல்லாமல் உலகத்தில் மனசு என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாதுங்கிறதுனால இந்த களிமாவை எல்லாத்துக்கும் அல்லாஹ்தான் லேசாகிட்டான். எல்லாரும் சொல்லலாம் களிமா, யாருன்னு சொல்லலாம். சோதரே, அந்த களிமாவை தான் அதர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அதர்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இதை எப்ப சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது அதர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதா சொல்றாங்க. சில ஒரு கட்டத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி காலத்து கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. உம்மு குல்சும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவன் தலைக்கு தண்ணியை ஊத்தி தேய்ச்சிட்டு இருக்காங்க, தலையில தண்ணியை ஊத்தி கழுவிட்டு இருக்காங்க. அரபு மக்களுடைய நம்ம தானே என்ன பண்ணோம், டெய்லி டெய்லி என்ன பண்றோம், குளிச்சானும் கம்பல்சரி. ஒரு நாளைக்கு குளிக்கலன்னு வச்சுங்க, அவ்வளவு உருண்டுகிட்டு தான் வருவோம், ஆண்டு குளிக்கல குளிக்கல குளிக்கல. ஆனா வடநாட்டுல போய் பாத்தீங்கடா, வடநாட்டுல பாத்தீங்கடா என்ன பண்ணுவாங்க, வீடுகள்ல எந்த கிராமங்கள் எல்லாம் வந்து எந்த வீட்லயும் பாத்ரூம் வெட்டி இருக்காது, எந்த வீட்லயும் என்ன இருக்காது, பாத்ரூம் வெட்டி இருக்காது. பள்ளிவாசல், அந்த மொஹல்லா பள்ளிவாசல்ல தான் 4 லெட்டின் இருக்கும், 4 பாத்ரூம் இருக்கும். ஏன்னா 4 பாத்திரம் எது கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஊர் மக்கள் எல்லாரும் எங்க தான் குளிப்பாங்க, கல்யாசல் பாத்திரம் தான் குளிப்பாங்க. அப்ப நமக்கு டவுட், ஒரு ஊர்ல 500 குடும்பம் இருக்குது, 500 குடும்பத்துக்கு 4 பாத்திரம் எப்படி போதும் அப்படின்னு சொன்னா, குளிக்கிறதே வாரத்துக்கு ஒரு தான், உண்மை எதார்த்தாங்க, வாரத்துக்கு ஒரு தான் குளிப்பாங்க. இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு குழாயை திறந்து விட்டு, பள்ளியாசில குழாயை திறந்து விட்டு தலையை கூட காட்டுவாங்க. தலையை காட்டி அதுக்கு மட்டும் இல்ல, சோப்பு உப்புலாம் போட்டு அந்த சூடு இறங்காம இருக்கிறதுக்காண்டியா சோப்பு உப்புலாம் போட்டு தலையை மட்டும் கழுவிப்பாங்க. இந்த பழக்கம் அரபு நாட்டு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ருக்கையா ரதி இல்லா உம்மு குல்சூம் ரதி இல்லாத்துலா அதற்கு உஸ்மான் ரதி இல்லாத என்ன பண்றாங்க, தலையை சோப்பு தேச்சு கழுவிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. வந்த உடனே தன்னுடைய மகள் உம்மு குல்சூம் சொல்றாங்க, உம்மு குல்சூமே உஸ்மானுக்கு நல்லா போட்டு கழுவுங்க, சுத்தமா கழுவுங்க. ஏன்னு சொன்னா என்னை போன்ற குணமுடையவர் என்னுடைய சஹாபாக்களே அவர் ஒருத்தர் தான். என்னை போன்ற இயற்கை குணமுடையவர் என்னுடைய சஹாபாக்களே யார் தான், அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சோரலே அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் உமரை வந்து யார் நிர்ணயிச்சது, அபூபக்கரே வஃபாத்தம் நிர்ணயிச்சு போயிட்டாங்க ஹலீஃபான்னு சொல்லி. ஆனா உமர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷூரா ஜமாத்தை ஒப்படைச்சு சொல்லி உங்களுக்கு ஆறு பேர் கொண்ட ஒரு ஆலோசனை கவுன்சில், ஒரு ஷூரா கவுன்சில் நிர்ணயிச்சு அந்த சூரா கவுன்சிலுக்கு அதில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மேயராக்கி நீங்க ஆறு